శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి యస్య వాగ్వృత్తి పర్యంత యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లవీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాటే తేనే బ్రహ్మకృత య ఆదికవయే ముహ్యంతి యం సూరయః తేజో వారిమృతాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి. ధర్మ ప్రోజ్జితకైతమోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం. శ్రీమద్భాగవతే మహామునికృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషిభిస్తక్షణాత్. నిగమకల్పతరోర్గళితం ఫలం సుఖముఖాదమృతద్రవ సంయుతం పిబత భాగవతం రథమాలయం ముహురహోరసికా భువి భావుకాః. நாம இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்துல அஞ்சாவது ஸ்கந்தத்துல பரதனுடைய சரித்திரத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பரதன்றவர் பெரிய மகா பிராஜ்ஞராக இருந்திருக்க தன்னுடைய பசங்கள் இந்த ராஜ்யசாசனத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த சாலக்கிராம க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துக்கு பட்டு போயிட்டே அங்க அவர் நித்திய நித்தியமாக நித்தியகர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிண்டு எல்லா சமயத்திலையும் பகவத் தியானம் பண்ணிண்டு சூரியமண்டலாந்தர்வர்த்தியாக இருந்துருக்கிற பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம் நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இதுல கடைசியில ஒரு விஷயம் சொன்னோம், அதாவது இதுக்கு மின் இதுல வரைச்சே அந்த அத்தியாயத்துல ரெண்டு ஸ்லோகங்கள்ல, அதாவது கடைசி ஸ்லோகத்துல வரைச்சே சூரியமண்டலாந்தர்வர்த்தியாக சூரியமண்டலத்துக்கு நடுவில் இருந்திருக்கிற எம்பெருமானை நாம நித்தியம் துதிக்கக்கூடிய காயத்ரியினுடைய அர்த்தத்தை ஒரு ஸ்லோகம் மூலமாக சொல்ற, அதுதான் இப்ப முதல்ல நாம பார்க்க போறோம். பரோரஜ சவிதுர்ஜாத வேதா தேவஸ்ய பர்கோ மனசேதம் ஜஜாம சுரேதசாதஹ புனராவிஷ்ய சஷ்டே ஹம்சம் கிருத்ராணம் நிருஷத்ரிங்கிராமி மகா. இதுல காயத்ரியில என்னென்ன பதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த பதங்கள் எல்லாம் சொல்லி அது மூலமாக இதனுடைய அர்த்தத்தையும் சொல்ற. இங்க காயத்ரியினுடைய அர்த்தமாக போயிட்டு அப்படினால இத வந்து காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால எல்லாருக்கும் அந்த உபதேசம்ன்றது பண்ணவும் முடியாது, அதுக்குன்னு ஒரு நியமங்கள்லாம் இருக்கிறபடினால. அதே சமயத்துல மந்திரத்தினுடைய சமுதாயமான அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்காகவே தான் இந்த மாதிரி ஒரு ஸ்மிருதி புராணங்கள்லாம் இருக்கச்சே கிருத்வா பிராமணம் அக்ரதகான்னு சொல்லிருக்கு. இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் எல்லாரும் கேட்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதுல முக்கியமாக ஒரு பிராமணனை முன்னிறுத்தி அவ மூலமாக மீதி பேரும் கேட்கலாம் என்பதாக சொல்லிருக்கு. இப்ப இந்த காயத்ரியினுடைய அர்த்தம் வரைச்சு பல பிரகாரமான அர்த்தம் சொல்லிருக்கு. இந்த காயத்ரிய கொண்டு அர்க்கப்பிரதானத்துக்கு மந்திரமாக சொல்லி சொல்றோம் நாம, இதுவேதான் இந்த காயத்ரியே தான் கடைசியில இந்த அதாவது ஜபம் பண்றதாகவும் இருந்துருக்கு. இப்படி இந்த காயத்ரியினுடைய மந்திரம் ரொம்ப அவசியம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மந்திரம் என்பதாக இது மூலமாக ஏற்படுறது. இப்போ அந்த காயத்ரின்றதுக்கு அர்த்தமே என்னன்னா, காயந்தம் திராயத்தே இது காயத்ரி. யார் யாரெல்லாம் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவளெல்லாம் ரக்ஷணம் பண்றதான் இந்த மந்திரம்ன்றது என்பதாக சொல்ற. இது ஒரு தேஜஸ நாம வந்து தியானம் பண்றோம் இந்த இடத்துல. அந்த தேஜஸ் நமக்கு அது என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தணும். அதுதான் அந்த தேஜஸ் தான் நம்மளால உபாசிக்க தகுந்ததாக இருந்துருக்கு. அது யாருன்னு என்ன அந்த தேஜஸ் எதுன்னு கேட்டோம்னாக்க, லோகத்துக்கெல்லாம் காரணபூதனாக இருந்துருக்கிற, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிற சுவாமியினுடைய தேஜஸ். சுவாமியினுடைய தேஜஸ்னா பரமாத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய தேஜஸ். அந்த தேஜஸை நாம எல்லோரும் தியானிக்க கடவோம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பரோ ரஜஹா சவிதுஹு ஜாத வேதஹா தேவஸ்ய பர்கஹா மனசேதம் ஜஜான சுரேதசாதஹா புனராவிஷ்ய சஷ்டே ஹம்சம் கிருத்ராணம் ரிஷத்ரிங்கிராமி மகா. இப்படி காயத்ரியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு காயத்ரிய அந்த உச்சாரணம் பண்ணி ஜபம் பண்ணமானாக்க அதனுடைய பலன் அதிகம். அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா கூட காயத்ரி மந்திரத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே நமக்கு காயத்ரியினுடைய பிரபாவத்தினால யாரெல்லாம் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறாளோ அவளெல்லாம் அந்த மந்திரமே ரட்சிக்கிறது. இந்த காயத்ரி மந்திரத்தினால நாம தியானம் பண்றவா யாருன்னாக்க, சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருந்திருக்கிற எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானுடைய தேஜஸை தான் நாம தியானம் பண்றோம். எம்பெருமானே ஜோதி ரூபமாக இருந்திருக்க தேஜஸா ஜோதிஷாம் ஜோதிஹி என்றெல்லாம் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. அப்படி ஜோதிர்மயமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய தேஜஸ நாம தியானம் பண்ணணும்ன்றதுதான் இங்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த பரதரும் அந்த சாலக்கிராம க்ஷேத்திரத்துல தியானம் பண்ணிண்டு எம்பெருமான சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான தியானம் பண்ணிண்டு தன்னுடைய காலத்தெல்லாம் போக்கடிச்சிருந்தேனா. ஏகதாது மகாநத்யாம் கிருதாபிஷேகன் நய்யமிகாவசியகோ பிரம்மாட்சரம் அபிகிரணானஹ முகூர்த்தத்ரயம் உதகாந்த உபவிவேஷ. அவர் ஒரு சமயம் என்ன பண்ணாருனாக்க, அங்க இருக்கிற பெரிய நதி கண்டக்கி நதி, அந்த அங்க இருக்கக்கூடிய நதி அந்த மகாநதியில தீர்த்தமாடிட்டு நிஜகர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அங்க அப்படியே இருந்தேரா. இதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம். என்னன்ன, காவிய இப்ப நாம புண்ணிய தீர்த்தங்கள்லயே இருந்து புண்ணிய தீர்த்த ஸ்நானம் மாத்திரம் முக்கியம் இல்ல, புண்ணிய தீர்த்த கரையில தானம் ஜபம் எல்லாமே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. காவேரியில நம்ம தீர்த்தம் பண்ணோம்னாக்க அந்த காவேரி கரையிலேயே இருந்துண்டு மந்திர ஜபங்கள்லாம் பண்றது இருக்க ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தீர்த்தக்கரையில அங்க இருந்துட்டு தானம் கொடுத்தமானாக்க ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இங்க இவர் என்ன பண்றாருன்னு கேட்டோம்னாக்க, அந்த சக்கர நதினு சொல்லக்கூடிய நதி அங்க இருக்கக்கூடியது, அந்த நதி அதுவே பெரிய மகாநதினு சொல்றதுக்கு காரணம் பெரிய புண்ணியமான நதியாக இருக்கு. அந்த நதிக்கரையில ஸ்நானம் பண்ணிட்டு நித்திய நைமித்திகமான கர்மாக்கள் நித்திய நைமித்திகமான கர்மா நேயத்தமான கர்மாக்கள் சந்தியாவந்தனம் பண்றது, அஷ்டாட்சர ஜபம் பண்றது, மீதி துவாதசாட்சர ஜபம் பண்றது, ஷடாட்சர ஜபம் பண்றது, இப்படிப்பட்ட இந்த ஜபங்கள்லாம் அவசியம் பண்ண வேண்டிய இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரம்மாட்சரம் ஜபம்னு சொல்லிருக்க. இங்க பிரம்மாட்சரம்ன்றது பிரம்ம சப்தத்தினால பரமாத்மாவை சொல்லப்படுகிறது. பிரம்மாட்சரம்ன்றது பிரணவத்துக்கு பிரம்மாட்சரம்னு பேரு. பிரணவம் இருக்க மீதி மந்திரங்களுக்கெல்லாம் மென்ன சொல்லப்படுவதாக இருக்கிறதாகவும் இருக்கு. அந்த பிரணவம் சுதந்திரமா இண்டிபெண்டா அதுவே ஒரு மந்திரமாகவும் ஆறுது. அந்த பிரணவ மந்திரத்தையே ஜபிச்சென்று அவர் கரையில உட்காந்துறாராம் அந்த பரத. அப்படி உட்காந்து இருக்கச்சே ஒரு நிகழ்ச்சி அங்க நடந்தது. மூணு முகூர்த்த காலம் கொஞ்ச நாள் அப்படியே நாம பெரிய நதிக்கரையில போனோம்னாக்க ஒண்ணுமே பண்ணாட்டா கூட அந்த நதியே பார்த்துட்டே உட்காந்து இருக்கணும்னு தோணும் நமக்கு. இவர் ஜபம் பண்ணிட்டு அந்த நதிக்கரையில இருந்தத பார்த்துட்டே இருக்கிறவர். அப்ப அங்கிருந்து ஒரு மான், பெண் மான், அது சூழ் கொண்டிருக்கிற மான், கர்ப்பிணியாக இருந்திருக்கிற மான் வந்துதான். அதுக்கு ரொம்ப தாகம். அந்த தாகத்தோட அந்த ஜலத்தை தீர்த்தத்தை குடிக்கிறதுக்காக இவர் உட்கார்ந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த பெண்மான் குடிச்சிருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அந்த ஜலத்துல வாய வச்சு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பீ சாட்டுண்டே இருக்குச்சே, தயா பே பீயமானே புதகே தாவதே வாவிதூரே நதத்தோ மிருகபதேஹே உன்னாதோ லோக பயங்கர உதபத்யத. அந்த சமயத்துல பார்த்தோம்னாக்க அந்த மான் தண்ணி குடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல, அதாவது கிட்டக்கையே அதனுடைய பார்வையில இருக்கிற இடத்துலயே, அது கண்ணில் படுற மாதிரி இருக்கிற இடத்துலயே ஒரு பெரிய சிம்மம். அந்த சிம்மம் கர்ஜிக்கிறது. இது கர்ஜிக்கிறது கேட்ட உடனே அடுத்தது இது சிம்மம் கர்ஜிக்கிறதுனாக்க மானை பார்த்துடுத்து தனக்கு ஆகாரம் கிடைச்சிடுத்துன்றதுனாலதான் அது கர்ஜிக்கிறதுன்றத மான் தெரிஞ்சுன்றது. அதுவும் இது பெண்மான் பாவம். இது சுவாவத்தினாலேயே இயல்பாகவே பயத்தோட இருந்துருக்கிறது. இந்த சில சில மிருகங்கள்லாம் இயல்பாகவே பயத்தோட இருக்கிறது. இது என்ன ஆகும்னா மான்லாம் இந்த ஆகாரங்கள், புல்லுதான் அதுக்கு ஆகாரம் சாதாரணமா. இந்த புல்லு மாதிரி இருக்கிற ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு இது பயத்தினால கிடுகிடுன்னு சாப்பிட்டுட்டு அது ஒரு ஓரத்துல அப்படியே மொத்தத்தையும் தாக்கி வச்சுக்கும், அதை தேக்கி வச்சுக்கும் அந்த ஆகாரம் மொத்தத்தையும். எந்த இடத்துல போய் தமக்கு பயம் இல்லைன்றது இடம் ஏற்படுறதோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நிதானமாக தான் சாப்பிட்டதெல்லாம் அதை முதல்ல மேய்ஞ்ச அந்த புல்லெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து பல்லால நல்லா கடிச்சு அதை சாப்பிடக்கூடிய ஜீர்ணமாக அளவுக்கு சாப்பிடுறது. இதுக்கு அசப்படுறதுன்னு சொல்லுவார். பசுமாடு, மான், இந்த மாதிரி சில சில சில பிராணிகள்லாம் சுவாவத்தக இயல்பாகவே பயத்தோட இருக்கிறதுனால இது ஆகாரம் கிடைக்கிச்சே கிடுகிடுன்னு சாட்டணும், இதுக்கு என்ன பிரதிபந்தகம் வந்துருமோ தடங்களை வந்துருமோன்னு அதை சாட்ட உடனே வயர் ரொம்ப எடுத்தோம்னா ஓடி போயிடும். அந்த மாதிரி இந்த மானும் இயல்பாகவே பயத்தோட இருந்துருக்கிறது. இது இங்க இந்த சிம்ஹத்தினுடைய குரலை வேற கேட்டுருத்து, அதுவும் சமீபத்துல இருக்கிறத வேற கேக்கிறது. இத கேட்ட உடனே அந்த தண்ணி குடிக்கிறத கூட அது நிறுத்திடுதான் பாவம். தயா பேபீயமான உதகே தாவதேவா விதரின தமுபசிருத்திய சா மிருகவதுகோ பிரகிருதி விக்லமா சகித நிரீக்ஷணா சுதராமபீன. அந்த கண்ணை பார்க்கணும், அப்படியே பயந்து போய் இப்படியும் அப்படியும் மரல மரல முழிக்கிறதாம். அது இது பயந்து போய் முழிக்கிறதோட என்னது என்னாச்சுன்னா அந்த தீர்த்த சாட்டின் இருக்குத அதை சாப்பிட்றத கூட அப்படியே நிறுத்திட்டு அப்படியே அது ஒரு ஒரு ஓட மாதிரி போயிட்டு இருக்கு, ரொம்ப தாண்டி போயிடலாம்னு நினைச்சுண்டு அந்த ஆறையே கடக்க ஆரம்பிச்சுட்டான். பாரி பிளவ திருஷ்டி அகத விருஷா பயாத் சகசை ஓச்சக்கிரம. அதுக்கு என்ன பண்றோம் என்னன்றது தெரியல பாவம். இது இங்க இருந்தா இந்த பக்கத்துல போனா எப்படியா இருந்தாலும் நம்மள அடிச்சிடும், இது சிம்ஹம் அடிச்சிடும். இத கடந்து போயிட்டுமானாக்க சிம்ஹத்தால வர முடியாதுன்னு ஒரு தாவி தாவி போயிடலாம்னு நினைச்சுட்டு அது தாண்டிட்டு போறதுக்கோசரம் போறது பாவம். அப்படி ஒரு ஏற்கனவே சுபாவத்தினால பயமா இருந்துருக்கு, பயத்தோட இருக்கு. இது தாண்ட வேற தாண்டது. இப்படி தாண்டச்சே இது சூழ் கொண்டு இருக்கு, கர்ப்பமா இருக்கிறதுனால இது வயத்துல இருக்கிற அந்த மான் குட்டி இருக்கு, அந்த குழந்தை குட்டி அது சிராவமாயிடுறது. அது இருக்கிற இடத்துல இருந்து அது அப்படியே நழுவி கீழே விழுந்துடுறது. விழறதும் எதுல விழுறது, பிரவாகத்துல விழறது. இந்த பிரவாகத்துல விழுந்துட்டு இது அம்மா குட்டி அதை காப்பாத்த முடியாது, இது தாண்டி அனண்ட போயிடுச்சு, மறுபடியும் இந்த பிரவாகத்துல வர முடியல. அதுவா எங்கயோ போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதுவும் பிராணனை விட்டுறது. என்ன மான்கள்லாம் கூட்டம் கூட்டமா தான் இருந்துருக்கும், கூட்டமா இல்ல இது தனித்து இருந்துட்டு பாவம் தனித்து இருந்துட்டு அப்படின்னால இது எங்கேயும் போகவும் முடியல, அங்க எதுல போய் இடிச்சிருந்ததோ என்ன பண்ணிட்டோ அந்த அம்மா மானும் பிராணனை விட்டுறது. இவர் இந்த கரையில உட்காந்துட்டு இதை பார்த்துட்டே இருக்கு, அந்த மான் பிராணனை விட்டதையும் பார்த்துட்டு இருக்கு, இந்த குட்டி இந்த பிரவாகத்துல போறதையும் பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே இதன் இடத்துல ஒரு தய வருது, ஐயோ இந்த மான் குட்டி இப்படி விழுந்துடுச்சு, இத ரக்ஷணம் பண்ணணும் என்பதாக. தத் பிரசவோத்சர்பண பய கேதாதுரா ஸ்வகணனேன வியுஜ்யமான கஸ்யாஞ்சித்தர்யாம் கிருஷ்ண சாரசதி நிபபாத அதச மமார. எங்கோ போச்சு, எங்கோ விழுந்தது, அது போடவும் போயிட்டு அம்மா மான் இப்ப குட்டி மாத்திரம் தான் இருக்கு. தந்த்வேன குணகம் கிருபணம் ஸ்ரோதசோஹ்யமானம் அபிவீட்சா அபவித்தம் பந்துமிவ அனுகம்பயா ராஜரிஷி பரத ஆதாய. இப்ப இத ராஜரிஷியாக இருந்திருக்கிற இவர் என்ன பண்ணே, அதை கொண்டு அது அதுல தண்ணியில் அடிச்சுட்டு போறது, அடிச்சுட்டு போற அந்த மான் குட்டிய தூக்கிண்டு வரையறான், ஆசிரமத்துக்கு தூக்கி வந்துட்டு சொல்ற. இப்ப ஒரு விஷயம் பார்க்கணும், இங்க அந்த நதியில எத்தனையோ ஜந்துக்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு, அதெல்லாம் எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுகளிடத்தெல்லாம் ஒரு நமக்கு ஒரு அனுகம்ப வருத, கிருப வருத, என்ன வருது? ஒன்னும் வரல. இப்ப அங்க பாக்குறோம், நிதி நதியில முதல்ல போறது, மீன்கள் இருக்கு, எல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஒன்னுக்கு ஒன்னு அடிச்சுக்கிறது, ஒன்னுக்கு ஒண்ணு இது சின்ன மீன் பெரிய மீன் சாப்பிடுறது, இப்படி எல்லாம் எல்லாத்தையும் தான் பாத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சு அது வரல. இப்ப இந்த மாதிரி இந்த மான் குட்டியின் இடத்துல மாத்திரம் இவருக்கு ஒரு தனிப்பட்ட விதமாக ஒரு கிருப வந்ததுக்கு என்ன காரணம், இத நாம யோசனை பண்ணோம். இவர் என்ன நினைச்சுட்டு, பரதருடைய எண்ணம் என்னன்னா, இப்ப இந்த மான் இங்க தண்ணி குடிச்சிருக்கு, எல்லாமே யாதிருச்சிகமாக நடந்ததுதான், ஒன்னும் இப்படிதான் நடக்கணும்னு நடக்கல, இது தானா நடந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் கூட இவர் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இன்னொரு துறையில கூட மான் தண்ணி குடிச்சிருக்கலாம், இன்னொரு துறையில அங்க கூட வேற ஒரு இடத்துல கூட சிங்கம் வந்திருக்கலாம், இதே மாதிரி நிகழ்ச்சி அங்க கூட நடந்திருக்கலாம். ஆனா இவர் பக்கத்துல வந்து நடந்ததை பார்த்த உடனே அந்த மானோ மான் குட்டியோ தன்னிடத்திலேயே சரணம் அடைஞ்சுக்கிட்ட மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. இதுல காஞ்சிபுரத்துல துரிஞ்சல் சுவாமின்னு ஒருத்தர் எழுந்தாராம், பெரிய மகான். அவர் வந்து ரொம்ப ரொம்ப சாஸ்திரம்லாம் ரொம்ப தெரிஞ்சவர், அது எல்லாத்த காட்டிலும் பரம பாகவத வைராக்கியசீல பரமை காந்தி, அந்த பரமை காந்திக்கு உண்டான லட்சணம் என்ன உண்டோ அத்தனையோடையும் எழுந்தருள் இருந்த மகான். பெருமாள் எழுறதுக்கு, தேவ பெருமாள் எழுறதுக்கு ஏதோ கொஞ்சம் நாழி ஆகும் போல இருந்து அதுக்காக அவர் அந்த இடத்துல வாகன மண்டபத்துட்டு உட்காந்துருந்தாராம். இந்த வாகன மண்டபத்துல இந்த வௌவால் அந்த துரிஞ்சல் இருக்க அது இப்படி அப்படியும் அப்படியும் அப்படியும் போயிட்டே இருந்துட்டு இருக்கும், அதுக்கு கண்ணு கிடையாது, சப்தத்தால தான் அது இது பண்ணும். அது ஒரு துரிஞ்சல் என்ன பண்ணித்தான் அதுல போய் எங்கேயோ சவுத்துல முட்டிண்டு அது முட்டிண்டு அந்த வேகத்துல போய் முட்டிக்கிறது, அது முட்டிண்ட உடனே அது வெளி கீழே விழுந்து வருது. அது கீழே விழுந்தா இவர் எங்க உட்காந்துருந்தாரோ அவர் திருவடியும் கீழே வந்து விழுந்து துடிச்சுதான், துடி துடிச்சுதான். அதை பார்த்த உடனே பார்த்தல் நம்மளால ஒன்னும் ரட்சணம் பண்ண முடியாது, ஏன்னா ஊசி போட்டா ரட்சணம் பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. இவர் அதுக்கு அந்த துரிஞ்சலுக்கு பரதம் அர்ப்பணம் பண்ணேரா. ஏன் அதுக்கு பரதம் அர்ப்பணம் பண்ணேருன்னா, லோகத்துல எத்தனையோ பட்சி போறது, எத்தனையோ துரிஞ்சல் அங்கேயே அல்லாடி கிடக்கிறது, இது இன்னும் கொஞ்ச நாள் கிச்சு சாக போறது, இன்னும் எத்தனையோ இருக்கு, அதுக்கெல்லாம் ஒருத்தன் சேர்த்து சேர்த்து பரதம் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, பண்ணிட்டு இருக்காடா, என்ன பண்றா? பின்ன அந்த இடத்துல அந்த சுவாமி சாச்சாராம், அந்த துறிஞ்சல் அங்க போய் விழுந்திருக்கலாம், எங்க போய் அந்த மூலையில விழுந்திருக்கலாம், இந்த மூலையில விழுந்திருக்கலாம், நடுவுல நான் உட்காந்துருக்கிற இடத்துல அதுவும் என் காலங்கீழ வந்து விழுந்திருக்குன்னாக்கா அது என்னையே சரணாகதி பண்ற மாதிரி இருக்கு. அந்த துறிஞ்சலுக்கு அந்த அந்த வௌவாலுக்கு ஒரு ரக்ஷணம் பண்ணணும். இப்போ சரீர போஷணம் என்னால பண்ண முடியாது, அந்த ஆத்மாவுக்கு போஷணம் பண்ணணும்ன்றதுக்காக பரதமர்ப்பணத்தை அந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணேன்னு சாச்சர்னு சொல்லுவார். அதே மாதிரி இவருக்கு என்ன ஆச்சுனாக்க, பரதருக்கு என்னாச்சு, தங்கியதுல வந்து விழுந்ததுனால அந்த அந்த மான்குட்டிய தானே காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணிட்டேரான். அந்த மான்குட்டிய தூக்கிண்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டார். அதிபயேனஹர்கணேன கில சர்வ ஏவோதவசன்னு. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இவர் ரொம்ப ரொம்ப அந்த மான்குட்டியோட பிரீத்தியோட இருந்துட்டேரான். அந்த மான்குட்டிய அதுக்கு ஆகாரம் கொடுக்கறது, அதை கொஞ்சறது, அது ஓடுறது, வேடிக்கை பாக்கிறது, இப்படி அது குதிச்சு குதிச்சு இருக்கிறதெல்லாம் பாக்கிறது, இதெல்லாம் பார்த்துண்டு தான் நிச்ச நைமித்திகமாக பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே குறைச்சுட்டேரான். அதுதான் வந்திருக்கு. இது என்ன இப்படி கூட ஒரு காரியம் பண்ண முடியுமா? என்ன நடந்து நடந்துடுத்து வேற என்ன பண்ண முடியும்னா, அது நடத்துல வச்சிருக்கிற ஒரு பிரீத்தி, அதுல இதில் அதுக்கு ஒரு கூட ஒரு அதை போஷணம் பண்றது, பாலனம் பண்றது, லாலனம் பண்றது, அதை கொஞ்சறது, அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது, இதுக்கு பண்ணிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய காரியம் மொத்தத்தையும் விட்டுட்டேன். இது வந்து அது ஒவ்வொரு இடத்துலயும் அது பாட்டுக்கு சுத்திண்டு வரும். அது அது சுத்திண்டு வந்ததுன்னா கூட அதன் பின்னாடியே இவர் போயிட்டு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரா, ஈஸ்வர சிருஷ்டியில ஐயோ பாவம், இதுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, இதை ரட்சிக்கிறதுக்கு யாரும் இல்ல, பெருமாளே தான் என்ன ரட்சிக்கும்படியாக என் கண்ணதிர இது நதி ஜலத்துல விழும்படியாக பண்ணிருக்கேன், ஆகையால நான் ஒரு சரண்யனாக சரணாகதி பண்ணினவனாக நினைச்சிட்டு நான் இதை பண்ணணும், இதுல ஒன்னும் தப்பே கிடையாது என்பதாக இவர் நினைச்சிட்டு, ஏவமயா நான்யங் கஞ்சன வேதமை அதி விஸ்ரத்தாத ஏவ மயா மத்பராயணசிய போஷண பாலன பிரீடன லாலன லாலன அனசூயு நானுஷ்டேயம் சரண்யோபேட்சா தோஷ விதுஷா. இப்படி நான் கணக்கு பண்ணாத போயிட்டோம்னாக்க என்னிடத்துல சரணாகதி பண்ண ஒரு ஜந்துவ உபேட்ச பண்ண தோஷம் எனக்கு வந்துடும், ஆகையால நான் அது பண்ணக்கூடாது, இதை ரக்ஷணம் பண்ணது என்னுடைய காரியம்னு சொல்லிட்டேன். நூனம் ஹாரியாக சாதவா உபசமசீலாக கிருபண சுகிருதா ஏவம் விதார்த்தே ஸ்வார்த்தானபி குருதரானுபேக்ஷம் தே. இப்படி யாரானா நம்மளிடத்துல சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க அவளை ரட்சிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல ஈடுபடச்சு தனக்காக இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் கூட குறைச்சிட்டு கூட அவளை ரட்சணம் பண்றதுல ஈடுபடுவாளாக இருந்துட்டு இருக்கா. இது பெரியவாளுடைய அனுஷ்டானத்துல இருந்துட்டு இருக்கிற விஷயம்தான். ஆகையில நான் பண்றது ஒன்னும் தப்பில்லைன்னு இவர் பரதர் நினைச்சிருந்து அதன் பின்னாடியே எப்ப பார்த்தாலும் போயிட்டு இருக்கேரா. அதனுடைய ஒரு ரக்ஷணமே சர்வமும் தனக்கு ஏற்பட்டதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேனா. நாம எல்லாம் பார்த்தோம்னா நிச்சயப்படியில நிதானமா இருக்கச்சு சந்தியாவந்தனதிகளோ திருவாராதனம் முதலியவைகளோ சோத்ரானுசந்தானமோ எல்லாத்தையும் நிதானமா நன்னா பண்ணுவோம். இதே சமயத்துல இப்ப பையன் எங்கேயோ தூரதேசத்துல இருக்கான், பையன் வந்துட்டான்னாக்க அப்பா அது சந்தியாவந்தனம் பண்றதுல கூட 108 காயத்ரி பண்றவன் 10 காயத்ரி பண்றவன் ஆயிடுவான். திருவாராதனம் கால்மணி பண்றது இதுல ஒருத்தர் கேட்டாலும் திருவாராதனம் சொல்லியிருக்க பிரகாரம் பண்ணா 6 மணி ஆயிடுறது சாமி எனக்கு அப்படின்னு. அப்பா ஆரம்பத்துல 6 மணி ஆகும், அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னாக்க அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துடும் அப்படின்னாரான். சந்தியாவந்தனம் முதல்ல பண்ணி வைக்கச்சே பார்த்தோம்னா அரை மணி ஆறுது, 20 நிமிஷம் ஆறுது, 10 நிமிஷம் ஆறுது. அப்புறம் பார்த்தா 5 நிமிஷம், 3 நிமிஷம், 2 நிமிஷத்துல கூட சந்தியாவந்தனம் பண்ணிட்டு போயிடுறா. இப்படி எல்லாம் இருக்கு, நம்மளுடைய மனசு தான் பொறுத்திருக்குப்பா சந்தியாவந்தனமோ பெருமாள் திருவாராதனமோ இதெல்லாம். இப்ப என்னாகும், இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்திருக்கா வராதவா வந்திருக்கான்னு உடனே நம்மளுடைய மீதி காரியத்தெல்லாம் நாம குறைச்சுக்கிறோம். குறைச்சிட்டு இது இருக்கவே இருக்குது, நித்தியம் ஜெபம் இருந்துட்டு இருக்கு, இருக்கவே இருக்கு நித்தியம் பகவதாராதனை இருந்துட்டு இருக்கு, இன்னைக்கு 108 காயத்ரி பண்றதோ 10 காயத்ரி பண்ணுவோம் என்னெல்லாம் நினைச்சுட்டு நாம குறைச்சுக்கிறோம். இவர் என்ன பண்ணிட்டு தனக்கு இவர் நித்தியகர்ம அனுஷ்டானத்துக்காகவே அனுஷ்டானத்துக்காகவே ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவர் பரதருக்கு. அந்த சுகர்மானுஷ்டானம் பண்றதையும் விட்டுட்டு அதுலயும் அதுலயும் ஒரு குறவை ஏற்படுத்திண்டு இந்த மான்குட்டி பின்னாடி அல்லாடிட்டு இருக்காராம். குஷ குசும சமித் பலாச பலபோதோத கன்யா ஹரிஷ்யமானா பிருகசால அவருக்காதிபியோ பயமாசம் சமானா யதா சக ஹரிண குணகேன வனம் சமாவிசதி. எங்கேனா ஒரு புல்லு பார்த்தேன்னாக்கா அந்த குழந்தை அருகம்புல்லு மாதிரி நல்லதா இருந்ததுனாக்கா, ஓ இந்த மான்குட்டிக்கு இந்த நுனியா இருக்கிற புல்லு ரொம்ப பிடிக்குமேன்னுட்டு அவர் அதை கொண்டு வந்து அதை அறுத்து கொண்டு வந்து வருவேறாம். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன பிடிக்கிறதோ அதெல்லாம் பழமோ மூலமோ கிழங்கோ அது என்ன பிடிக்குமோ மான் என்ன சாப்பிடுமோ அதை கொண்டு வருவேறாம் அவர். இது இந்த மான்குட்டி ஆசிரமத்துக்குள்ளதான் அல்லாடிந்தா கூட எங்கேயான ஓநாய் இனாய் துட்ட ஜந்துக்கள் வந்து இந்த குட்டியை எதனா பண்ணிட போறதே மானம் என்ன பண்ணிட போறதேன்னு எப்ப பார்த்தாலும் இதையே தியானம் பண்ணிட்டு இருப்பேராம். அந்த வழியில பார்த்தோம்னாக்க இங்கெல்லாம் முள்ளா இருக்குது, இது மான் குட்டி சின்ன குட்டியா இருக்கு, இது நடக்க முடியாத, கால்லாம் ஒரே பருக்காங் கல்லு குத்துறது, அது கால்லையும் குத்துமேன்னு சொல்லிட்டு அந்த குட்டிய தூக்கி தோல்ல போட்டு நடந்து போவேறான். இவ கார்பண்யாது ஸ்கந்தேனோத்வகதியேவம் உத்சங்க உரசி காதாயோ பலாலயன் முதம் பரமாபாபம். அத்த அந்த மான் குட்டிய மார்ல சாத்திண்டு அதை கொஞ்சி அதுல இருந்து ஒரு சந்தோஷத்தை அடைவேறாம். கிரியாயாம் நிர்வர்த்தியமானாயாம் அந்தராலேபி. அவர் ஆத்துல எதனா காரியம் பண்ணிட்டே இருந்தா கூட ஆசிரமத்துக்கு வெளியில இது மான் குட்டி அல்லாடிந்துனாக்க பாதியில விட்டு என்னாச்சோ என்னாச்சோன்ட்டு மான் குட்டிய வெளில வந்து பாப்பேறோம். அது எங்கேனா இப்படி புல்லு கடிச்சுட்டு இருந்துனாக்கா சந்தோஷமா போயிடுவேன். அது கண்ணுக்கு தம்பிடாத போயிடுச்சுனாக்கா பாதி தளிக பண்ணிருந்தாலும் சரி, பாதி திருவாராசனம் பண்ணிருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு அந்த மான் குட்டி கடைக்கிற வரைக்கும் கண்ணில் பட்டு அதை தூக்கிட்டு வந்து ஆசிரம சமீபத்துல கொண்டு விடுற வரைக்கும் அவர் அப்படியே அதையே பார்த்துட்டு இருப்பேராம். அவர் அந்யதா பிரஜமுத்விக்னமனா நட்டத்ரவிணைவ கிருபணஹா சகருணம் அதிதர்ஷேன ஹரிண குணக விரக விஹ்வல ஹிருதய சந்தாபஹா தமேவ அனுசோசன் கிள கஷ்மலம் மகதபிரம்பிதைஹோச. எப்பயானா சில சமயத்துல இது என்ன குட்டியாவே இருக்குமா, இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயிண்டே வருது. இது பெருசாயிண்டே வந்ததுன்னாக்க அது எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்க போகும், ஒரு இடத்துல கட்டியா போட முடியாது. இது எல்லாம் சஞ்சரிக்க ஆரம்பிச்சுட்டு சஞ்சரிக்க ஆரம்பிச்ச பிற்பாடு இவருக்கு கண்ணில் தம்படாத போயிடுத்துனாக்கா அவ்வளவுதான், அவருக்கு அப்படியே பிராணனே நின்று போடுற மாதிரி ஆயிடுமா. அங்க அதை தேடி தேடி தேடி அப்படியே கண்ணில் ஜலம் விட்டுண்டு தேடி எங்க போயிட்டோ எங்க போயிட்டோ இது என்னாச்சோ என்னாச்சோன்னு சொல்லி சொல்றாம். இப்படி அபிக்ஷேமேனாஸ்மின்னாசிரமோபவனே சஷ்வாணி சரந்தம் தேவகுப்தம் திரக்ஷாமி. இப்படி காணாத போயிடுத்துனாக்க அப்பா இந்த மறுபடியும் நான் இந்த மான் குட்டியை நான் பார்ப்பனா, நான் இந்த ஆசிரம சமீபத்துல மறுபடியும் இந்த புல்லு மேஞ்சின்னு இருக்க மாதிரி இருக்கிற மான் குட்டியை பார்ப்பனா, அபிச்சனவருக்கா சாலவருக்கோ அந்நியதமோவா நைகிதர ஏகஜரோவா பட்சயதி. இந்த இடத்துல ஓனாயோ வேற ஏதான ஒரு துட்ட ஜந்துவோ இதை சாப்பிடாத இருக்குமா, எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இதையே நினைச்சிருந்தோம். ஆசாதித விதி பரிஹிதி தூஷிதே மயோபலப்தோ பீத பீதா சபத்யுபரசரதாச ரிஷிகுமாரவது அஹித கரண கலாப ஆஸ்தே. இவர் தனக்கு எதுவுமே இல்லாமல் இப்ப க்ஷேலிகாயாம் மாம் மிருஷா சமாதினா ஆமீலித திருஷம் பிரேம சம்பிரமேண சகித சகித ஆகத்திய புருஷத புருஷ விஷாணன் கிரீணன் லுட்டதி. இவர் இங்க சென்னையில உட்காந்துருந்தாக்கா அது என்ன பண்ணுமா, சில சமயத்துல பயந்துண்டு பயந்துண்டு இப்படி வர மாதிரி வந்துட்டு இவர் இடத்துல போய் அணைச்சுக்குமா, இவரோட போய் இப்படி ஒராசுமா, இப்படி எல்லாம் பண்ணிருந்த இப்ப காணாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா, இப்படி எல்லாம் அந்த மகன் குட்டிய பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சிருக்கவரா இருந்தேரா இவர். இப்ப பாருங்க இது நியாயமா, கிம்பா அரே ஆச்சரித்தம் தபஸ் தபஸ் விஞ்ஞானயா எதியம் அவனிஹி சபிநய கிருஷ்ணதாரதனய தனு தர சுபக. இந்த பூமி என்ன பாக்கியம் பண்ணிருக்குன்னு பாக்கணும். இதுல வரைச்சே இந்த ஒரு கிருஷ்ணசார தனையம், இந்த ஒரு மான் குட்டி இதுல சஞ்சரிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இது பண்ணிருக்கே என்னெல்லாம் சொல்லிண்டு ஒவ்வொருத்தரையும் பண்ணுவாராம். அப்போ இங்க மம திரவிண பதவியும் சூச்சயன் ஆத்மானஞ்ச சர்வத கிருத கௌதுகம் திஜானாம் ஸ்வர்காபவர்க காமானாம் தேவயஜனம் கரோதி அபிஸ்விதசோ பகவான் நுடுபதி ஏனம் மிருகபதி பயான் மிருதமாதரம் மிருகபாலகம் சுவாசிரம பரிபிரஷ்டம் அனுகம்பய கிருபணஜன வத்சல பரிபாதி. இப்ப இந்த இது ஆசிரமத்தை கொண்டு கொஞ்சம் வெளில போயிடுத்து, இதை ரட்சிக்கிறது யார் இருப்பா, இந்த சந்திரன் ரட்சிப்பேரா, இந்த தேவதைகள்லாம் ரட்சிக்குமா, இங்க என்ன ஆகும் என்னன்னு தெரியல என்ன சொல்லி இப்படியே இந்த எப்ப பார்த்தாலும் அந்த மான்குட்டியினுடைய சிந்தையாகவே இருந்திருந்தாராம் அவர். அதுல எல்லாம் அதுக்கு அவர் சமயம் காணாத போயிடுத்துனாலும் அதே சந்தேகம், இப்படி அவர் அந்த பரதன் இருந்திருந்தேன்றத சொல்ற. இது ஒரு மகரிஷிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவா போய் அவ ஒரு மனுஷன் கூட இல்ல, ஒரு மிருகம், ஒரு ஜாத்தியந்தரமாக இருந்திருக்கு, அதுல போய் ஈடுபட்டவராக இருந்துட்டு அந்த பிராணியின் இடத்துல ஈடுபட்டவராக இருந்துட்டு அது குடிச்சா தான் சாப்பிடறது, அது கூட அது சாப்பிடலன்னா தான் சாப்பிடாது இருக்கிறது, அது காணாத போயிடுத்துனாக்கா அழுதுண்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்க இப்படி இருந்துட்டு இருக்கிற நிலை எப்படி ஏற்புடையதாக இருந்துட்டு இருக்கும், இது நியாயமா என்பதுதான் கேள்வி. இத பத்தி அடுத்த விசாரம் பண்ணி அதை பத்தி சொல்ல போறேன், அந்த விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய தினத்துல நாம பாக்கிறது என்னன்னு கேட்டாக்க ஒரு அம்சம் நாம ஒத்துக்கணும். ஒரு அம்சம் என்னன்னாக்க நம்ம கண்ணெதிர யாருக்கான ஒரு தீமை நடந்ததுன்னா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அவர்களை ரட்சிக்கிறதுக்கு நாம முயல வேணும்ன்றது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டோம்னாக்கா யார் யார் எதில் பற்று வைக்கணுமோ அதுலதான் பற்று வைக்கணுமே தவிர தேவையில்லாததுல பற்று வச்சு அதுக்காக விசாரப்படக்கூடாதுன்றது இன்னொரு அம்சம். இந்த ரெண்டு அம்சத்தையும் இங்க சொல்லியிருக்க, இவரை எப்படி மறுபடியும் அவருடைய கிரமமான தியானத்துல கொண்டு வரப்போறாருன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இதுவரைக்கும் இன்னைய தினத்துல இருக்கட்டும்.